பிடித்து வைத்த மங்கள நாயகனே, நல்லது நிகழ்வதெல்லாம் நீ தரும் அருள்தானே. ஐயனே கணபதியே, வாழ்வில் உனையன்று எதுகதியே. மஞ்சளில் பிடித்து வைத்த மங்கள நாயகனே, நல்லது நிகழ்வதெல்லாம் நீ தரும் அருள்தானே. ஐயனே கணபதியே, வாழ்வில் உனையன்று எதுகதியே. சங்கரி பார்வதிக்கு சந்நிதி வேப்பமரம், சிதம்பர ஈசனுக்கோ சேவிக்க வில்வமரம். சங்கரி பார்வதிக்கு சந்நிதி வேப்பமரம், சிதம்பர ஈசனுக்கோ சேவிக்க வில்வமரம். ஆனந்த கணபதியின் அரசாங்கம் அரசமரம், ஐங்கரன் நிழல் போதும் ஐஸ்வர்யம் அரவணைக்கும். சிவனின் மகனை பணையிட வாழ்வு வரும், செல்வமும் ஞானமும் பேர்கள் தேடி வரும். மஞ்சளில் பிடித்து வைத்த மங்கள நாயகனே, நல்லது நிகழ்வதெல்லாம் நீ தரும் அருள்தானே. ஐயனே கணபதியே, வாழ்வில் உனையன்று எதுகதியே. கற்பக நாயகனை காண்பது தெய்வீகம், கண்களில் நீர் வழியே தொழுவது ஆனந்தம். கற்பக நாயகனை காண்பது தெய்வீகம், கண்களில் நீர் வழியே தொழுவது ஆனந்தம். மங்கள முதலானை மனதினில் பதிந்தானை, சங்கடம் தீர்ப்பானை சந்திக்க அருள் மணக்கும். பிறவி கடலை கடந்திடும் அருள் தோணி, புண்ணிய பலனை அடைந்திடும் வழியேனி. மஞ்சளில் பிடித்து வைத்த மங்கள நாயகனே, நல்லது நிகழ்வதெல்லாம் நீ தரும் அருள்தானே. ஐயனே கணபதியே, வாழ்வில் உனையன்று எதுகதியே. மஞ்சளில் பிடித்து வைத்த மங்கள நாயகனே, நல்லது நிகழ்வதெல்லாம் நீ தரும் அருள்தானே. ஐயனே கணபதியே, வாழ்வில் உனையன்று எதுகதியே.